அந்த நிலையில் தான் அந்த ஐப்பசி கார்த்திகையில் தான் அந்த அழுத்தம், கடல் பகுதியில் உள்ள அழுத்தம் திரும்புது. இதை தான் வந்து புயல்னு சொல்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாக வந்து இந்த புயலுங்கிற ஒன்றும் இல்லவே இல்லை, புயல் வந்து மழை பெஞ்சதே இல்லை. இந்த ஆண்டு பெய்த புயல்னால் ஏற்பட்ட சேதங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு ஏற்பட்ட நன்மைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்கிய நன்மைகள். திண்டுக்கல் பகுதியில் நேற்று தான் இரவு பேசிகிட்டு இருந்தேன் ராமலிங்க ஐயாட்ட, அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு நண்பருக்கு சொல்கிறாரு ஒரு விவசாயி, இன்னும 2-3 ஆண்டுகளுக்கு என்னுடைய கிணத்துல தண்ணி எடுத்து போகாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அவருடைய பதிவை நான் அப்படியே உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த பேசிகிட்டு இருந்த உரையாடலே ஃபார்வேர்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, புயலுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதைத்தான் வளமாகவே பார்த்தார்கள். திருவள்ளுவர் அப்படி தான் சொல்கிறான், புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர். புயலை வந்து என்ன சொல்கிறேன்னா வளத்தை வாரி கொண்டு வருகின்ற வளம் வாரி அப்படிங்கிறது தான் புயல்னு சொல்கிறான். வளத்தை வாரி கொண்டு வருகின்ற ஒன்று தான் புயல் எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால், வளத்தை கொண்டு வருகின்ற ஒன்று புயல் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்களால். சரியா, புயல் மட்டும் இல்லைன்னா இந்த பல மைல் தூரத்துக்கு பல ஆயிரம் பல நூறு பல ஆயிரம் பரப்பளவில் மழை கிடையாது. இப்போ வெப்பசலனத்தால் பெய்கிற மழையோ அந்த தாழ்ந்த இந்த காற்றழுத்தங்களால் காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் ஏற்படுற மழையோ இந்த மாதிரி பல கிலோமீட்டர்களுக்கு பல மைல்களுக்கு பல ஆயிரம் சதுர மைல் பரப்பளவு உள்ள இடங்களுக்கு நிச்சயமாக மழையை கொண்டு போய் சேர்க்காது. அந்த பகுதியில் உள்ள உயிர்கள்லாம் உயிர் வாழாது. இந்த புயலால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பற்ற நிலையில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகள், தாழ்வான கூரைகள், அப்புறம் இந்த மரங்கள் வந்து வைக்கிறோம் பாருங்கள், மரத்தை வச்சுட்டு பக்கத்தில் மண்கண்டமே போதுமான அளவு வேர் பிடிப்பு இல்லாத நிலையில் உருவாக்கப்படுகின்ற மரங்கள், இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லலாம் இந்த புயலால் எளிதாக சேதப்படுறது. அதை தவிர தாக்குப்பிடிக்கும் திறன் இல்லாத வயது முதிர்ந்த மரங்கள், இந்த மாதிரி மரங்கள்லாம் கீழே விழும், வாழை மாதிரி மரங்கள்லாம் விழும். பாதுகாப்பற்ற நிலையில் கட்டப்பட்டிருக்கின்ற வீடுகள். இன்னும் வந்து நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, என்ஜினியர் வீட்டை கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில் வீடுகள் வந்து மருத்துவர்களை சார்ந்து இயற்கையினுடைய சூழலை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கணும். வீடு நம்முடைய பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் கட்டின வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், வீடுகள்லாம் வந்து மழையை எளிதாக தண்ணியிலிருந்து வீட்டு கூரை அமைப்பு, நம்முடைய கூரை வீடுகளோட கூரை அமைப்பு பழங்காலத்து கூரை அமைப்பில் பார்த்திங்கனாலே தெரியும் சரிவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிதாக பெய்கிற நீரை வெளியேற்றுறதுக்கும் வெப்பத்தை வாங்கிறத தவிர்க்கிறதுக்கும், வெப்பத்தை வந்து முழுசாக வாங்காது சரிவான கூரைகள், சமதளமாக இருக்கிற கூரை மாதிரி சரிவு கூரைகள் வந்து வெப்பத்தையே வாங்காது. அந்த மாதிரி கூரை அமைப்புகள், அது போலவே நீரை எளிதாக வடிகட்டுகின்ற கூரை அமைப்புகள், அது போலவே புயல்கள் தாக்காத கூரை அமைப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டின வீட்டில் இருக்குது. சரியா, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். தமிழர்களுடைய கட்டடக் கலைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி சரியான முறையில் வடிவமைக்கப்படாத வீடுகள்லாம் நிறைய சேதத்தை சந்திக்குது. இதை தவிர மின்கம்பங்கள், அதை பற்றி தனியாக சொல்ல பேசணும். இப்படி பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கின்ற பொருட்கள் வந்து சேதமடையும். எங்கள் பகுதியிலும் சேதம் தான், மின்சாரம் வந்து இன்னும் போதுமான அளவு கொடுக்கப்படலை. சரியா, மின்சாரம் இல்லாமல் வாழ முடியும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கிறோம். பாதுகாப்பான முறையில் மின்சாரத்தை விநியோகம் பண்ணுறது, உதாரணமாக கேபிள்கள் தரைப்பகுதியில் மின்சாரத்தை கொண்டு வரலாம் இல்லையா, வெளிநாடுகளில் பல இடங்களில் அந்த பகுதியில் மின்சாரம் தரை வழியாக மின்சாரம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி பாதுகாப்பான சூழலில் மின்சாரத்தை விநியோகிக்க நம்ம கொண்டு வரலாம். அதே போல் அந்த ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, அது இந்த பவரை வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் மின்சாரத்தை வந்து இன்னும் விநியோகம் பண்ணுற அளவுக்கு மின்காந்த அலைகளை அல்லது மின் அலைகளை வந்து நம்ம சுலபமாக நம்ம வீட்டில் உள்ள கருவிகள் உள்வாங்குகின்ற அளவுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் இன்னும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த மாதிரி மின் விநியோகங்கள்லாம் வந்து கூட இன்னும் சரியான முறையில் நம்ம நாடு வந்து எட்டி பார்க்கல விநியோகங்களை. அப்புறம் இன்னும் மேல் நாடுகளில் பல இடங்களில் அவங்களே மின்சாரத்தை தயாரிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இன்னும் நம்ம போகலை. தமிழர்கள் கண்டுபிடிச்சா கூட அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழலே இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. சரியா, இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. எங்களுடைய பகுதியில் பாதிப்பு வந்து நிச்சயம் இருக்குது, நிச்சயம் இருக்குது பாதிப்பு எங்களுடைய பகுதியில் நிச்சயம் இருக்குது. மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்முடைய மாணவ கூட்டமைப்பு நண்பர்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, புயல் என்பது மக்களுக்கு, இயற்கைக்கு வளத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அமைப்பாகவே நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள் என்பதை நான் மீண்டும் தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். நன்றி.